செந்தில்குமார் வணக்கம், ராயதுரை பேசுகிறேன். தென்னைக்கு கேட்டிருக்கீங்க. தென்னைக்கு நம்ம வந்து பொள்ளாச்சி பகுதியில் நிறைய பண்ணைகளை எடுத்து மாதிரி பண்ணைகளாக உருவாக்கிட்டு இருக்கிறோம். எப்படி தென்னையை அடிப்படையில் வந்து குறைந்த நீரில் எப்படி பராமரிக்கிறது, மற்றும் தென்னைக்கு வந்து எப்படி வந்து உரம் வைக்கிறது, அந்த அமைப்புகள் எல்லாமே நம்ம வந்து செயல்முறையில் வந்து செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நம்ம குழுவில் வந்து நிறைய பதிவுகள் போட்டுருக்குறோம். இதை பற்றிய பதிவுகள் வந்து நிறைய வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு. அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லைனா நேரில் வந்து நம்ம களப்பயிற்சியை வந்து மாதம் மாதம் ஒவ்வொரு பகுதியிலையும் பண்ணிகிட்ருக்குறோம். பொள்ளாச்சியிலேயே வந்து பொள்ளாச்சி மற்றும் பழனி, உடுமலைப்பேட்டை இந்த பகுதியில் வந்து நம்ம ஒவ்வொரு தென்னை மரங்களை வந்து எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மாதமும் யாராவது ஒரு பண்ணையில் போயிட்டு நம்ம செயல்முறையாக பண்ணி காமிச்சிட்ருக்குறோம். ஏதாவது ஒரு செயல்முறைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து இதோட அடிப்படை வந்து இன்னும் நல்லா புரியும். மேலும் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியை வந்து மாற்றுறதுக்கும் நம்ம வந்து இதே முறையை தான் கடைபிடிக்கிறோம். இப்போ நம்ம வரப்புகள் அமைச்சு பண்ணும்போதே வந்து குளிர்ச்சி, அதாவது நிலத்தில் வந்து குளிர்ச்சி தங்க ஆரம்பிக்கும் போது மழைநீர் மற்றும் குளிர்ச்சி எல்லாமே வந்து நிலத்தில் வந்து உள்ளே இறங்கும் போது அந்த நிலத்தில் உள்ள ஈரப்பதம், அதாவது நிலத்தில் வந்து நீர் கட்டமைப்பு அதிகமாக உருவாகும். ஸோ அந்த நீர் கட்டமைப்பு அதிகமாக உருவாக உருவாக நம்மளுடைய நிலத்தடி நீரோட தன்மை பார்த்திங்கன்னா உப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம பழனிசாமி அவங்க பண்ணையில் நிரூபித்து காமிச்சிருக்கிறோம். இது மாதிரி பல பண்ணைகளில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட நம்ம பாபு அவங்க வந்து அவங்க சுல்தான்பேட்டை பாபு அவங்க பண்ணையில் வந்து ஒரு பதிவு எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து உப்பு நீரோட உப்பின் அளவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தமிழர் வேளாண்மை முறையில் வந்து நீங்கள் அற்புதமாக வந்து தென்னையை வந்து பராமரிக்க முடியும், நீரோட உப்புத்தன்மையும் குறைக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு களப்பயிற்சிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து அது எப்படி அப்படிங்கிற எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகமாக புரியும். நன்றி, வணக்கம்.